இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம், இது மேற்கில் தோன்றும் உதயம், இது நதியில் நாத ஓடம், இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம், இது மேற்கில் தோன்றும் உதயம், இது நதியில்லாத ஓடம், இது நதியில்லாத ஓடம். மறந்த கால்கள் தன்னின் தடயத்தை பார்க்கிறேன், வடமிழந்த தேரது ஒன்றை நாள்தோறும் இழுக்கிறேன், சிறகிழந்த பறவை ஒன்றை வானத்தில் பார்க்கிறேன், சிறகிழந்த பறவை ஒன்றை வானத்தில் பார்க்கிறேன், புறவுராத பெண்ணை எண்ணி நாளெல்லாம் வாழ்கிறேன், இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம். கரம் கொண்டு பூமாலை தொடுக்கிறேன், வெறும் காற்றில் ஒளி கொண்டு சிலையொன்றை படிக்கிறேன், விடிந்து விட்ட பொழுதில் கூட விண்மீனை பார்க்கிறேன், விடிந்து விட்ட பொழுதில் கூட விண்மீனை பெண்ணை எண்ணி உலகை நான் வெறுக்கிறேன், இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம். பின்தானோ அவளை நான் நினைத்தது, உறவுருவாள் எனதானோ மனதை நான் கொடுத்தது, உயிரிழந்த கருவை கொண்டு கவிதை நான் வடிப்பது, உயிரிழந்த கருவை கொண்டு கவிதை நான் வடிப்பது, ஒரு தலையாய் காதலிலே எத்தனை நாள் வாழ்வது, இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாடம், இது மேற்கில் தோன்றும் உதயம்.